శ్రీమతే రామానుజాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే శ్రీరంగరామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే శ్రీవరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే శ్రీపద్మనాభ గురవే నమః శ్రీమతే శ్రీముకుంద గురవే నమః అస్మద్గురు పరంపరాయే నమః నీలాతుంగస్తనగిరితటీ సుప్తముద్బోధ్య కృష్ణం పారార్థ్యం స్వం శ్రుతిశతశిరసిద్ధమధ్యాపయంతీ స్వోచిష్టాయాం సజి నిగళితం యాబలాత్కృత్యభుంక్తే గోదాతస్యై నమైదమిదం భూయ ఏవాస్తు భూయః. అద్యతన పద్యం భవతి సప్తదశం. నమస్కారః సర్వేభ్యః. అద్యతన పద్యం భవతి సప్తదశం. అంబరమే తన్నీరే ఇది ఆరభ్యమానం పద్యం. గతే పద్యే యస్య అర్థం వయం దృష్టవంతః. నాయః నాయనింద్ర ఇది తేన పద్యేన ద్వారపాలకాన్ ధ్వజపాలకాన్ ఇత్యాదీన్ విజ్ఞాప్య ప్రార్థ్య సంప్రార్థ్య తేషాం అనుమతిం దత్వా గోపకన్యాః నందకూపస్య గృహస్య అంతః ప్రవిష్టాః. అనేన పద్యేన క్రమశః నందగోపస్య యశోదాయాః కృష్ణస్య ఏవం బలరామస్య చ ప్రబోధనం కుర్వంతి. ఆదౌ నందగోపః స్వపితి, అనంతరం యశోదా, కృష్ణః తృతీయః సన్ శేతే, చతుర్థః బలరామః. యతో హి కృష్ణస్య రక్షణం కర్తవ్యం ఇది భావ్యతే. యః కోపి తత్ర ఆగత్య కృష్ణం నయేత్, కృష్ణస్య యత్ కిమపి కుర్యాత్ ఇతి తన్ నివారయితుం, తస్య రక్షణం ప్రదాతుం అనయా రీత్యా చత్వారోపి శయనం కుర్వంతి ఇతి భావః. పాసురం పద్యం ఇదానీం శ్రావయామి. ద్రావిడ భాషాయాం పాసురం ఇతి ఉచ్యతే పద్యస్య. అంబరమే తన్నీరే సోరే అరం సెయ్యం ఎంబెరుమాన్ నందగోపాల ఎళుందిరాయ్ கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரமூட தோங்கி உலகலந்த உம்பரு கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொற்கழலிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரம்பாவாய். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் உடறு தோங்கி உலகலந்த உம்பரு கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொற்கழலி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரம்பாவாய். ஆதௌ நந்தகோபாலஸ்ய ஸ்துதிம் குர்வத்யஹ தஸ்ய బోధనం కుర్వంతి సంబోధనం కుర్వంతి. అంబరమే తన్నీరే சோரே அறம் செய்யும். அம்பரம் இதி வஸ்திரம் தண்ணீர் ஜலம் பேயம் ஜலம். சோறு அன்னம். கோதாதேவியாக ஏகாரசீமாட்டி அதுவா ஏவகாரசீமாட்டி இத்தியப்பி ஸ்துதிரஸ்தி. பகுத்ர ஏ நாராயணனே நமக்கே இதுவத் தஸ்யாஹ பிரயோகஹ வர்த்தது. கிமர்த்தம் அத்ர அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். அறம் இத்துக்கு தானம். கிமர்த்தம் எவம் உக்தவதி இது சேத் வதந்தி வியாக்யாதாரஹ வியாக்யான கர்த்தாரஹ எவம் வதந்தி. யதா நந்தகோபஹ வஸ்திரதானம் கரோதி யாவத் கரோதி தாவதா ஜனைஹி எவம் சிந்தியதே அஹோ நந்தகோபேன கேவலம் வஸ்திரதானமே வதியதே இதுவத் தாவத் ததாதி. தண்ணீரே யதா பேயஜலஸ்ய தானம் யச்சதி கரோதி ததேவ ததேவ பாதி ஏஷஹ ந கிமபி அன்யத் ததாதி கிந்து ஜலமேவ ததாதி. தத்வத் சமிருத்யா ந கஸ்யாபி அபூர்ணதா ஸ்யாத் இதிஹி ததாதி. சோரே அன்னம் அன்னக்கூட இதி உச்சதே. யதா ஸ்ரீமத் ராமாயணே தசரதேன கிருதம் புத்திரகாமேஷ்டி யாகம் அஸ்வமேதய யாகம் கிருத்தவான் கலு ததா தசரத அன்னக்கூட்டம் நிர்மாய சர்வேஷாமபி அன்னதானம் கிருத்தவான். தத்வத் நந்தகோபஹ சோரே அறம் செய்யும். அன்னம் யதா ததாதி யதா ததாதி ததா ஏவம் பாதி ச அன்ன அன்னதஹ அன்னப்ரதஹ ஏவ இதிவத் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். மனுஷ்யானாம் மானம் இதி உச்சதே. ஏகைகஸ்ய மனுஷ்யஸ்ய மானம் மரியாதை வர்த்ததே கலு தத் பிரதமம் வஸ்திரேன லப்யதே. அதேவ வஸ்திரஸ்ய பிராதான்யம் அம்பரம் இதி பிரதமம் ஆயாதி. மிருகாஹ ஏவ வஸ்திரம் வினா பவித்து அர்ஹந்தி. மனுஷ்ய பிரதமம் மானம். அனந்தரம் ஜீவனார்த்தம் பிரதமம் ஜலசிய ஆவசியகம் பவதி. அன்னம் வினாபி கதிபய தினானி வயம் ஜீவித்தும் சக்னுமஹ கிந்து ஜலம் வினா தாவத் கர்த்தும் ந சக்யம். அதேவ ஜலசிய தானம் ததனந்தரம் அன்னஸ்ய இதி தத்ர அர்த்தஹ. எம்பெருமான் எம்பெருமான் சுவாமி அஸ்மாக்கம் சுவாமின்னு உத்திஷ்டது பவான் உத்திஷ்டது இதி. கிருஷ்ணமேவ அஸ்மபியம் தத்தவான் கலு அதேவ பவான் அஸ்மாக்கம் சுவாமி இதி. எழுந்திராய் சந்தி பகவஹ கர்த்தும் சந்தி பகூனி கர்மாணி பவதாம் கர்த்தும் பவதா கர்த்தும் அஸ்மாக்கம் ரட்சணமபி பவதா ஏவ கர்த்தவ்யம் கர்த்தவ்யம். அதையேவ சீக்கிரம் உத்திஷ்டந்து சீக்கிரம் அஸ்மாக்கம் பிரசீதந்து இதி பாவஹ பிரசீதந்து இதி பாவஹ. அனந்தரம் யசோதாயாஹ கிருதே ஸ்துவந்தி கும்பனார் கெல்லாம் குழுந்தே குலவிளக்கே. கும்பனார் இத்யுக்தே சுந்தர்யஹ ஸ்திரயஹ. கொம்பு इति लता विशेषः कापि कोपि लता विशेषः अन्न इव इत्यर्थः अन्न इव इत्यर्थः कुम्भणार्केल्लाम् इत्युक्ते याः काश्च स्युः नार्यः स्त्रियः स्त्रयः बहु सुन्दराः तेषां कोविन्दु कोविन्दु मुख्यभूता इति इति अर्थः यशोदे सौन्दर्यमये उत्तिष्ठ इति यशोदायाः स्तुतिं कुर्वन्ति यशोदायाः भाग्यं तावत् अपरिमितं कृष्णमेव लालितवती कृष्णमेव पालितवती आळ्वार्महाभागाः तेषां दिव्यप्रबन्धेषु बहु बहु श्लाघन्ते बहु मन्यन्ते यशोदायाः भाग्यं कुलशेखर आळ्वार्महाभागाः देवक्याः भावं स्वीकृत्य अहो न मया किञ्चिदपि लब्धं सर्वं खलु यशोदया लब्धं कृष्णस्य पालन लालन इत्यादिकं कर्तुम् इति हि तेषां प्रबन्धे कुत्रापि वर्तते कुम्भणार्केल्लां कोविन्दे कुलविलके गोपकुलस्य दीप इव दीपमिव नन्दादीपम् इति उच्यते एम्बेरुमाटि एम्बेरुमान् इत्यस्य श्रीलिङ्गे प्रयोगः एम्बेरुमाटि भगवान् भगवती इव एम्बेरुमाटि यशोदाय् यशोदाय् अरिवुराय् यशोदे अरिवुराय् अत्र बहु स्वारस्यं वर्तते अत्र अरिवुरा इति बोधनं बोधनस्य द्वार्थौ द्वौ अर्थौ वर्तेते एकं भवति प्रबोधनम् उत्थापनमिति कोऽपि शेते तस्य उत्थापनम् अन्यद् भवति ज्ञापनं किमपि अर्थबोधनम् इति अत्र तथैव प्रयुक्तं बोधय अरिवुराय् इति नन्दगोपस्य एळुन्दिराय् यशोदायाः कृते अरिवुराय् विशिष्टाद्वैतसम्प्रदाये धर्मभूतज्ञानम् इति किञ्चित् ज्ञानम् अधिकतया मन्यते स्वरूपज्ञानात् जीवात्मनः सर्वेपि ज्ञानवन्तः ज्ञानरूपम् एव ते ज्ञानरूपाणि ते वयं तस्योपरि धर्मभूतज्ञानमिति वर्तते यत् अत्यन्तसङ्कोचं याति अत्यन्तं सङ्कुचितं भवति यदा अस्माभिः शयनं क्रियते शयनात् यदा वयम् उत्थास्यामः तर्हि तस्यापि वर्धनं भवति पुनः विकासः वर्धनम् अस्मात् विकासः इति वक्तुं शक्यते विकासः जायते विकसति तच्च ज्ञानम् अत एव प्रबोधनम् इत्यस्य द्वापि अर्थः अर्थौ समर्थौ इति एम्बेरुमाटि यशोदाय् अरिवुराय् अनन्तरं कृष्णस्यैव प्रबोधनं सम्बोधनं भवति अम्बरमूडर् तोङ्गि उलहलन्द उम्बर् कोमाने पुनः अम्बरम् इति पदस्य प्रयोगः अर्थान्तरे அம்பரம் இத்தியத்திர ஆகாஷக அம்பரம் ஊடு அறுத்து வாமன அவதாரே வாமனரூபேன ஆகத்திய யதா மகாபலிஹி தானஸ்ய கிருதே ஜலம் தத்தவான் சமர்ப்பித்தவான் ததைவ வாமனஹ திரிவிக்ரமஹ பபுஹுவ ததா தஸ்ய பாதஹ பதம் ஆகாஷம் ஆகாஷஸ்ய பஞ்சனம் கிருத்வா இவ பங்க்த்வா தத்வத் சர்வானபி லோகான் பிராப்தவான் தஸ்ய பாதஹ ஓங்கி உலகலந்த கிமர்த்தம் இவம் கிருத்தவான் மாபனம் லோகஸ்ய லோகானம் மாபனம் கர்த்தும் உம்பர் கோமான் உம்பர் கோமான் இத்யுக்தே தேவானாம் தேவஹ தேவாதிபதி தேவாதி ராஜஹ வரதஹ கலு தேவாதி ராஜஹ காஞ்சியாம் வித்யமானஹ பாசமானஹ வரதஹ வாமன அவதாரஸ்ய பஹு ஷ்லாகனம் வர்த்ததே திவ்ய பிரபந்தேஷு நிலம் மாவலி மூவடி இதி ஸ்துவந்தி நம்மாழ்வார் மகாபாகாஹ ஷடகோப முனையஹ சச்ச பாலஹ சம்யக் வக்தும்அபி ந சக்னோதி க்ரியாபதம் இதம் க்ரியாபதம் இதம் ச ஏவமேவ பிரயோக்தவ்யம் இதி அபி ந ஜானாதி ததேவ ப்ருச்சதி நிலம் மாவலி மூவடி மகாபலே த்ரீணி பதானி யாவத் பூமிஹி மஹ்யம் தேஹி இத்யபி ந ப்ருஷ்டவான் தாதுஷஹ பாலஹ வாமனஹ பஹு மன்யந்தே அழ்வார் மகாபாகஹ தஸ்ய வாமனஸ்ய ஆஶ்ரித இச்சா பூரயிதா வாமனஹ மகாபலிஹி வாமனமேவ ஆஶ்ரிதவான் உபேந்திரஹ கலு ஸஹ வாமனஹ தேவானாம் சம்பத்திம் யதா மகாபலிஹி ஹ்ருதவான் ததா தேவானாம் பிரார்த்தனாம் அங்கீகிருத்ய மகாபலேஹே பராக்கிரமஸ்ய பராக்கிரமாத் மகாபலேஹே தத் சர்வம் புனஹ மாபயித்வா ஏகவாரம் சர்வம் சமீச்சினதையா வர்த்ததே வா இதி கிஞ்சித் தஸ்ய அபஹ்ருதம் வா சேஷம் வித்யதே வா இதி இதிவத் த்ரஷ்டும் சர்வஸ்யாபி மாபனம் கிருத்வா ஸ்வீகிருத்ய புனஹ தேவேபியஹ தத்தவான் இதி உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் சர்வலோக ரக்ஷக தவாபி நித்ரா வர்த்ததே வா வயம் யதஹ அத்ர ஆகதஹ த்வத்தஹ த்வாமேவ ப்ராப்தம் ந அஸ்மாகம் யத்கிமபி அன்யத் வர்த்ததே யத் பிரார்த்தயித்தும் அத்ர ஆகதாஹ த்வாமேவ லப்தும் அத்ர ஆகதாஹ த்வமேவ த்வாமேவ தேஹி இதி ததர்த்தம் உத்திஷ்ட ததர்த்தம் இதானிம் நித்ராம் த்யஜ இதி பலதேவஹ அபி பகவதஹ அவதாரஹ கலு சேஷாவதாரஹ இத்யபி உச்யதே செம்பொர் கழலி செல்வா பலதேவா ஓஹோ வயம் பிராதுஹு ஜேஷ்ட பிராதுஹு பலராமஸ்ய உத்போதனம் அகிருத்வா கிருஷ்ணஸ்ய உத்போதனம் கிருதவத்யஹ ஜடிதி தத் ஸ்மிருத்வா பலதேவம் உத்போதயந்தி செம்போர் பேரடி செல்வா பலதேவா. தா ஸ்ரீராம ராமாவதார சமயே லக்ஷ்மணஹ லக்ஷ்மி சம்பன்னஹ சர்வம் கைங்கரியம் கிருத்தவான் ராமஸ்ய கிருதே. ததா பகவதஹ சிந்தா ஏவம் ஆசீத் அஹமபி அஸ்ய கைங்கரியம் கரோமி கரிஷ்யாமி இதி. அதையேவ கிருஷ்ணாவதார சமயே பலராமஹ பூர்வஹ பூர்வம் ஜாதஹ ததனந்தரம் கிருஷ்ணஹ தஸ்ய அனுயாயி பூதவான். தம் அனுசிருத்தவான் கிருஷ்ணஹ செம்பர் கைரடி செல்வா பலதேவா. லக்ஷ்மி சம்பன்னஹ கலு தத் மாரயித்தும் செல்வா இதி ஸ்ருதம் கோதையா. உம்பியும் நீயும் உறங்கேல் உம்பி கிருஷ்ணஹ தம்பி இத்யபி த்வம் ச கிருஷ்ணம் த்வம் ச கிருஷ்ணஸ்ய ந யுவாபியாம் இதானிம் ஷயனியம் இதி இத்யுக்த்வா யுவாமபி உத்திஷ்டத இதி பிரார்த்தயந்தி கோபகன்யாஹ செம்பர்கழலி செல்வாவளதேவா உம்மியும் நீயும் உரங்கேலோ செம்பாவா இதி. அத்ர ஸ்வாபதேச சந்தர்ப்பே நந்தகோபஹ ஆச்சாரிய துல்யஹ ஆச்சாரியஸ்தானே நந்தகோபஸ்ய பவதி. யசோதா மந்திர ரத்னம் மந்திர ரத்னம் சூச்சயதி திருவஷ்டாட்சரம் அஷ்டாட்சர மகாமந்திரம் சூச்சயதி தஸ்ய ஸ்தானே சா வர்த்ததே. கிருஷ்ணஸ்தாவத் தஸ்ய மந்திர ரத்னஸ்ய அர்த்தஹ பரமார்த்தஹ பலதேவஹ தஸ்ய மந்திரஸ்ய சாரபூதஹ இதி பாக்யதே ஆச்சாரியைஹ. விசிஷ்டாத்வைத சம்பிரதாயே ஜீவாத்மனஹ ஜீவாத்மனாம் லக்ஷணம் கிம் பவதி சஹ பரமாத்மனஹ சேஷபூதஹ சஹ ஞானஸ்வரூபஹ சேதனஹ ததைவ பகவதஹ சேஷபூதஹ இதி. பகவதே ஏவ சஹ அஸ்தி ஜீவாத்மனஹ ஸ்வரூபஸ்திதி ப்ரவிருத்தியாதயஹ பகவதஹ ஏவ ந அன்யஸ்மை கஸ்மாபி. ஏதத் குதஹ வயம் ஜானீமஹ மந்திரரத்னாதேவ அஷ்டாட்சர மகாமந்திராதேவ மந்திராதேவ வயம் ஜானீமஹ. அதேவ அஸ்மன் மதே அஷ்டாட்சர மகாமந்திரஹ ரகசிய த்ரயேஷு பிரதமம் ஆதௌ பாவியதே. த்வய மந்திரம் ஸ்ரீமன்நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ இதி மந்திரஹ யஹ அஸ்தி ஸஹ த்வயம் இதி பிரசிதம். அனந்தரம் சரமஸ்லோகஹ கீதாயாம் அஷ்டாதஶ அத்யாயே சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஃ. ஏதத்ரயமபி ரகசியத்ரயமிதி பாவியதே. அஷ்டாட்சர மகாமந்திரஹ த்வய மந்திரஹ ஏவம் சரமஸ்லோகஹ. அதேவ அம்பரமே தண்ணீரே சோரே இதி பத்யே நந்தகோப யசோதா கிருஷ்ண பலராமயோ பலராமானாம் சம்போதனம் பவதி ஏவம் பவதி தேஷாம் ஸ்தானமபி ஏவம் சூச்சியதே ஆச்சாரியை. வியாஜம் பவதி அஸ்மாகம் சர்வதா தத்வஹித புருஷார்த்தான் அஸ்மாபிஹி தே தத்வஹித புருஷார்த்தாஹ ஸ்மர்த்தவ்யஹ யத்கிமபி அனுசந்தீயதே தத்வைத புருஷார்த்தாக ஏவ அஸ்மாபிஹி ஸ்மரணியாக இது பாவக ததேவ ஆச்சாரிய மகாபாகாக கிருத்தவந்த. அஸ்து அனேன அத்யதன உபன்யாசக சமாப்தக. அனந்தரம் அஷ்டாதச பத்யஸ்ய உந்து மதகலிற்றன் இத்யஸ்ய பத்யஸ்ய அர்த்தம் த்ரக்ஷ்யாமஹ. நமஸ்ஸர்வேபியஹ. ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதஹ.